శ్రీమతే రామానుజాయ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః శ్రీమతే శ్రీరంగరామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే శ్రీవరాహ మహాదేశికాయ నమః అస్మన్ గురు పరంపరాయే నమః నీలాతుంగస్తనగిరితటే సుప్తముద్బోధ్య కృష్ణం పారార్థ్యం స్వం శ్రుతిశతశిరస్సిద్ధమధ్యాపయంతీ స్వచిష్టాయాం సజనిఖలితం యాభలాకృత్య భుంక్తే గోదాతస్యై నమయిదమిదం భూయ ఏవాస్తు భూయః. నమస్సర్వేభ్యః. ఆళ్వార్ మహాభాగేషు అన్యతమ ఆసీత్ గోదాదేవి. శ్రీ విష్ణుచిత్తానాం పుత్రీ ఆసీత్ గోదాదేవి. శ్రీవిష్ణుచిత్తాః అపి ఆళ్వార్ మహాభాగినః. ద్వాదశ ఆళ్వార్ మహాభాగాః సంతి. గోదాదేవ్యాః ప్రబంధద్వయం వర్తతే. తస్యాః భక్త్యా పూరితాః పూరితం భవతి ప్రబంధద్వయమపి. తయోః నామ తిరుప్పావై ఏవం నాచ్యా తిరుమొళి ఇతి. ప్రతివర్షం మార్గశీర్షమాసే తిరుప్పావై ప్రబంధస్య త్రింశత్ పద్యాత్మక తిరుప్పావై ప్రబంధస్య ఉపన్యాసః ప్రాయేణ సర్వత్ర శ్రీవైష్ణవ స్థలేషు ఆచార్యై క్రియతే. బాలైః అపి క్రియతే. మాదృశాః బాలాః అపి ఉపన్యాసం కుర్వంతి. తత్ర శుభకృత్వర్షీయ అయం ఉపన్యాసః తావత్ సంస్కృతభాషాయాం క్రియతే. తస్య శీర్షకం భవతి గోదావచసుధా ఇతి. గోదావచసుధాయాం ఇదానీం ఏకాదశ పద్యపర్యంతం వయం దృష్టవంతః, అర్థం శృతవంతః. అద్యతన పద్యం భవతి కనైత్తిలం కర్చరుమై ఇది ఆరభ్యతే. పూర్వతన పద్యమాసీత్ కర్తృకరవై కణంగల్ పల కరందు. ఆచార్యాః ఏ వ్యాఖ్యానం కుర్వంతి ప్రబంధానాం వా స్మృతి ఇతిహాస పురాణానాం వా, భగవద్భావః తావాన్ వర్తతే తేషు. బహూన్ అర్థాన్ సంప్రదాయ విషయాన్ తైహి ఉక్తం భవతి, విషయాః ఉక్తం భవతి తేషాం వ్యాఖ్యానేషు. కుశాగ్ర బుద్ధయః తే సంగతిం సమ్యక్ ప్రతిపాద్య అన్యత్ర యత్ర కుత్రాపి సంబంధః వర్తతే అనేన పద్యేన తానపి సమ్యక్ అత్ర ఆనీయ అస్మాకం కృతే ప్రకటయంతి. తేషాం కృతే మహాంతః ధన్యవాదాః. धन्यवादान् समर्प्य अद्यतन उपन्यासे प्रवेशं कुर्मः कर्तृकरवे कणङ्गल् इति पूर्वतनपद्ये ये गोपाः स्वकर्म कृत्वा कर्मानुष्ठानं कृत्वा एव भगवत्कैङ्कर्यं भागवतकैङ्कर्यम् इत्यादीन् कृतवन्तः, किन्तु कणैतलं कर्चरमे इति आरभ्यमानं पद्यम् अद्यतनपद्यम् अस्मिन् कोऽपि गोपः आसीत् यः स्वकृत्यमपि स्वकर्म परित्यज्य भगवतः कैङ्कर्यं कृतवान् इति दृश्यते। अत्र विचारः भवति यदि वयम् अर्हामः वा आत्मनः कर्म परित्यज्य यानि कर्माणि विद्यन्ते, नित्यनैमित्तिककर्माणि यानि विद्यन्ते, तानि अकृत्वा एव भगवतः कैङ्कर्यं कर्तुं वयम् अर्हामः वा इति तद् अनन्तरं स्वापदेशसमये ज्ञापयामः। स्वधर्मस्य अनुष्ठानं विना कैङ्कर्यं कर्तुम् अर्हति वा न वा इति। अस्तु, इदानीं पद्यं श्रावयामः। कणैतिलङ्कर्तरुमै கன்று கிறங்கி நினைத்து முளைவழியே நின்றுபால் சோர நனைத்தெல்லம் சேராக்கும் நச்சல் வந்தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைபற்று சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன வேறுரக்கம் அனைத்தெல்லத்தாரும் அறிந்தேலோரும்பாவாய். கணைத்திலங் கற்றிருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்றுபால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை விழனின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கிணியானை பாடோம் நீ வாய்திரவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பெருரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோ ரம்பாவாய். அத்தாப்பி वात्सल्यं यत् विद्यते पशूनां वा मनुष्याणां वापि तदेव स्तूयते। पूर्वतनपद्ये गवां विषये वात्सल्यम् उक्तमासीत्, अत्र तु महिषीणां विषये वात्सल्यं स्तूयते, वात्सल्यं स्तूयते। अस्य गोपस्य बह्वयः महिष्यः वर्तन्ते, ते सिर्वीडु परन्दनकान् इति पूर्वं श्रुतम् अस्माभिः। दोहनवेलायाः पूर्वं महिष्यः किञ्चित् बहिः गत्वा चरणं कृत्वा आगच्छन्ति। यदा ताः आगतवत्यः अत्र गोपः न आसीत्, सः कस्मिन्नपि कार्ये लग्नः स्यात् अथवा कृष्णस्य कैङ्कर्यमेव कुर्वन्नस्ति। तस्य नाम श्रीधाम, अस्य गोपस्य नाम श्रीधाम इति वदन्ति आचार्याः। कृष्णस्य अन्तरङ्गकैङ्कर्यं कर्तुं युक्तः आसीत्, योग्यः आसीत्। यदा समयः जातः, दोहनसमयः जातः, वत्सान् अदृष्ट्वा महिषीणां वात्सल्येन स्वयं क्षीरं वितरन्ति स्म ताः मत्सान स्मृत्वा स्मृत्वा स्मृत्वा एव न दृष्टवत्यः एतावत् पर्यन्तम्। बंधने आसन् वत्साः पार्श्वे तान् अथवा तेषां बन्धनं कृत्वा गोपः कुत्रापि गतवान्। अविद्यमानान् तान् चिन्तयित्वा एव स्मृत्वा एव इदानीं महिष्यः दुग्धं स्वयं वितरन्ति, स्तनेभ्यः स्वयं दुग्धं बहिरायाति इति भावः। इलं कन्று इरुமை, கன்று கற்று, கனைத்திலங் கற்றிருமை, கனைத்து இளங் கற்றிருமை, இருமை கற்றிருமை, இளம் கற்றிருமை, இருமை மகிஷி, கற்றிருமை எஸ்ய வத்சஹ வித்யதே, இளம் கன்றிருமை, இளங் கற்றிருமை இத்யுக்தே சைஷவே எவ அஸ்தி தஸ்ய வத்சஹ, தஸ்யஹ வத்சஹ சிசுஹ। अत्र याः महिष्यः वर्तन्ते तासां शिशवः, तासां वत्साः शिशवः इति। शैशवे एव वर्तन्ते, कणैत् कणैत् इत्युक्ते श्रद्धं कृत्वा, कण्ड्रुक् इरङ्गि वत्सानां कृते वात्सल्येन कृपया करुणया दयया निनैत् मुलैवळिये निन्द्रु पाल्सोर स्मरणातेव स्मृत्या एव दोग्धा अत्र नैव भवति, तथापि क्षीरं प्रसरन्ति तासां स्तनेभ्यः। निनैत् कनैत् तत्र स्वारस्यं भवति, अन्वयः एवं भवति, कनैत् इलङ्कच्चरमे कण्ड्रुक् इरङ्गि निनैत् निनैत् कनैत् इलङ्कच्चरमे कण्ड्रुक् इरङ्गि इति आचार्याः व्याख्यानं कुर्वन्ति। मुलैवळिये निन्द्रु पाल्सोर, निन्द्रु पाल्सोर इत्यत्र दुग्धधारा आसीत्, दर्शने तत् दुग्धं तिष्ठति इव, स्तनात् निर्गत्य तले तत् अपतत्, किन्तु दर्शने तत् दुग्धधारा स्तम्भ इव स्थाणुरिव आसीत् इति भावः। ननित्तिल्लं सेराक्कं नर्चल्वन्तङ्गाय एवं जाते, सर्वत्र दुग्धं सर्वत्र प्रासरत्, अतः तत् भूमिः एव पङ्कमया आसीत्। दुग्धेन पङ्कमयं जातं तत्रस्थलम्, प्रदेशः तत्रस्थ गृहे विद्यमानः तत्रस्थ प्रदेशः पङ्कमयः आसीत्। तावदस्ति तस्य गोपस्य सम्पत् इति भावः। नर्चल्वन् तङ्गाय, नर्चल्वन् नर्चल्वन् इत्युक्ते यस्य सम्पत्तिः आसीत्, अच्युतसम्पत्तिः आसीत्। का नाम अच्युतसम्पत्तिः? तस्य कृष्ण अनुभव एव, कृष्णकैङ्कर्यमेव। तङ्गाय तस्य सहोदरी, तस्य सहोदरी इति भावः। नर्चल्वन्तङ्गाय पनितले विय निन् वासल् कडेपट्रि, वयं सर्वापि अत्र आगताः। इदानीं मार्गशीर्षमासः खलु, सर्वत्र ಖಬಾಷ್ಪಂ, ಖಬಾಷ್ಪಃ ಅಥವಾ ಶಿಶಿರಃ ಪನಿ ಇತಿ ಉಚ್ಯತೆ. ತಮಿಳು ಭಾಷಾಯಾಂ ಪನಿ ಇತಿ ಉಚ್ಯತೆ, ತುಹಿನಂ ಇತ್ಯಪಿ ತತ್ ಸಂಸ್ಕೃತೆ ಉಚ್ಯತೆ. ಅಸ್ಮಾಕಂ ಶಿರಸ್ಸು ಏವ ಖಬಾಷ್ಪಾಃ ಪತಂತಿ. ವಿಧಾನಂ ಕೆನ ಕಿಮಪಿ ಅಸ್ತಿ ಅತ್ರ ಪನಿತ್ತಲೆಯೇ ನಿನ್ ವಾಸಲ್ ಕಡೆಪಟ್ರಿ ತತ್ ಉಪೇಕ್ಷ ವಯಂ ಅತ್ರ ಅತ್ರೈವ ಸ್ತಃ ಕಿನ್ ತತ್ ಪತತ್ ಅಸ್ತಿ ಅಸ್ಮಾಕಂ ಶಿರಸ್ಸು ಪನಿತ್ತಲೆಯೇ ನಿನ್ ವಾಸಲ್ ಕಡೆಪಟ್ರಿ ಅಂತಃ ಆಗಂತುಂ ನ ಪಾರಯಾಮಃ ಯತೋ ಹಿ ಮಹಿಷೀನಾಂ ದುಗ್ಧೇನ ಪಂಕಮಯಃ ವಿಧ್ಯತೆ. ಅತಃ ತಮ್ಮ ಗೃಹಸ್ಯ ಬಹಿರೇವ ವಯಂ ತಿಷ್ಠಾಮಃ. ಸಿನತ್ತಿನಾಲ್ ತೆನ್ನಿಲಂಗೈ ಕೋಮಾಲೆಚ್ಚತ್ರ ತಥಾಪಿ ಏವಂ ಮುಕ್ತ್ವಾಪಿ ಏವಂ ಶ್ರುತ್ವಾಪಿ ಸಾ ಚ ಗೋಪಕನ್ಯಾ ಮೌನಮಾಚರಿ ತೂಷ್ಣೀಂ ಭವತಿ ನ ಕಿಮಪಿ ಉಕ್ತವತಿ. ತರ್ಹಿ ಯಾಶ್ಚ ಗೋಪಕನ್ಯಾಃ ಆಗತಾಃ ತಾಃ ಏವಂ ಚಿಂತಯಂತಿ ಕಿಮರ್ಥಂ ವಯಂ ತತ್ರ ಆಗತಾಃ ಇತಿ ವಕ್ಷ್ಯಾಮಃ. ತತ್ ಶ್ರವಣೇನ ಪ್ರಾಯೇಣ ಸಾ ಬಹಿರಾಗಚ್ಚತಿ ಇತಿ ಕಾರಣಂ ವದಂತಿ. ಸಿನತ್ತಿನಾಲ್ ತೆನ್ನಿಲಂಗೈ ಕೋಮಾನೆಚ್ಚತ್ರ ಮನತ್ತುಕ್ಕಿನಿಯಾನೆ ಪಾಡವಂ ನೀ ವಾಯ್ತಿರವಾಯ್. ಮನತ್ತುಕ್ಕಿನಿಯಾನ್ ಇತಿ ರಾಮಃ. ಸಹ ಕಿಂ ಕೃತವಾನ್? ಸಿನತ್ತಿನಾಲ್ ತೆನ್ನಿಲಂಗೈ ಕೋಮಾನೆಚ್ಚತ್ರ ಸಿನತ್ತಿನಾಲ್ ರೋಷೇನ ಕೋಪೇನ ರಾಮಃ ಸರ್ವದಾ ಶಾಂತಃ ಭವತಿ. ತಸ್ಯ ರಾಮಸ್ಯ ಕೋಪಃ ಜಾತಃ, ಸಹ ಕುಪಿತಃ ಆಸೀತ್. ಯದಾ ಯುದ್ಧಂ ಜಾತಂ ತದಾ ರಾವಣೇನ ಹನುಮಾನ್ ತಾಡಿತಃ ಆಸೀತ್ ಏಕದಾ. ತತೋ ರಾಮೋ ಮಹಾತೇಜಃ ರಾವಣೇನ ಕೃತವ್ರಣಂ ದೃಷ್ಟ್ವಾ ಪ್ಲವಕಶಾರ್ದೂಲಂ ಕೋಪಸ್ಯವಶಮೇಯೀವಾನ್. ಪ್ಲವಕಶಾರ್ದೂಲಃ ಹನುಮಾನ್ ತಂ ರಾವಣಃ ತಾಡಿತವಾನ್. ತದ್ದೃಷ್ಟ್ವಾ ರಾಮಸ್ಯ ಬಹು ಕೋಪಃ ಜಾತಃ. ಸಚ ರಾಮಃ ತಾದೃಶಃ ರಾಮಃ ಕಿಂ ಕೃತವಾನ್? ರಾವಣಂ ಮಾರಿತವಾನ್. ರಾವಣಂ ನಕಲು ಶರಯನೈಕೇನ ಮಾರಿತವಾನ್. ಯತೋಪಿ ಸಹ ಶಕ್ತವಾನ್ ಇವ ಶರಯನೈಕೇನ ರಾವಣಂ ಮಾರಯಿತುಂ ಶಕ್ತವಾನ್ ರಾಮಃ. ತಥಾಪಿ ತಸ್ಯ ಸೇನಾಂ ಹತ್ವಾ ತಸ್ಯ ರಥಂ ರಥಭಂಜನಂ ಕೃತ್ವಾ ತಸ್ಯ ಆಯುಧಾನಾಂ ಸಂಹಾರಂ ಕೃತ್ವಾ ಅನಂತರಂ ರಾವಣಂ ಮಾರಿತವಾನ್. ಯತೋಹಿ ತಸ್ಯಾಪಿ ಅವಕಾಶಂ ದತ್ತವಾನ್. ಯದಿ ಸಹ ಸ್ವಸ್ಯ ದೋಷಂ ಜ್ಞಾತ್ವಾ ತಸ್ಯ ಕೃತೆ ರಾಮಸ್ಯ ಶರಣಂ ಆಗಚ್ಛೇತ್ ಶರಣಾಗತಿಂ ಕುರ್ಯಾತ್ ಇತಿ ಪ್ರತೀಕ್ಷಮಾನಃ ಆಸೀತ್ ರಾಮಃ. ತದರ್ಥಂ ತಂ ನ ಶರಣೈಕೇನ ಮರಿತವಾನ್ ಇತಿ. ಸಿನತ್ತಿನಾಲ್ ತೆನ್ನಿಲಂಗೈ ಕೋಮಾನೆ, ತೆನ್ನಿಲಂಗೈ ಕೋಮಾನ್ ಇತ್ಯುಕ್ತೆ ರಾವಣಸ್ಯಾಪಿ ಪ್ರಶಂಸಾ ಕ್ರಿಯೇತ. ತತ್ ತಸ್ಯ ಸ್ತುತಿರ್ಭವೇತ್. ಕಿಮರ್ಥಂ ರಾವಣಸ್ಯ ಸ್ತುತಿಃ ಅತ್ರ ಇತ್ಯುಕ್ತೆ ಯದ್ಯಧರ್ಮೋ ಬಲವಾನ್ ಸ್ಯಾದಯಂ ರಾಕ್ಷಸೇಶ್ವರಃ ಸ್ಯಾದಯಂ ಸುರಲೋಕಸ್ಯ ಸಶಕ್ರಸ್ಯಾಭಿರಕ್ಷಿತ. ಹನುಮಾನ್ ಯದಾ ರಾವಣಸ್ಯ ಪುರಂ ಗತ್ವಾ ಸರ್ವಾಮಪಿ ಸಂಪತ್ತಿಂ ದೃಷ್ಟವಾನ್ ತದಾ ಹನುಮಾನ್ ಏವಂ ಅಮನ್ಯತ. ಯದಿ ಅಧರ್ಮಃ ಅಸ್ಯ ಪಾರ್ಶ್ವೇ ಅಸ್ಮಿನ್ ರಾವಣೇ ನ ಸ್ಯಾತ್ ತರ್ಹಿ ராவணஹ இந்திரலோகஸ்யாபி அதிபதிர் பவிதும் அருகதி. தஸ்ய தாதிஷம் வர்த்ததே, தாதிஷ பராக்கிரம ராவணஸ்ய ஐஸ்வர்யம் தாதிஷம் இதி ஹனுமானேவ ஸ்வயம் அமன்யத. நதத்தம் கோமானை, தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கினியானை ராமம் பஜ. சஹசிரநாம தத்துல்யம் பவதி கலு, ராம ராம ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. மனத்துக்கினியான் ரமந்தே யோகினோ யஸ்மின் நித்யானந்தே சிதாத்மனி இதி ராமபதேனே ராமபதேனே தது பரம் பிரம்ம அபிதீயதே. ராமபதஸ்ய அர்த்தஹ பவதி பரம் பிரம்ம. ரமந்தே யோகினஹ சதா சர்வகால சர்வகாலம் யோகினஹ ராம தியானமேவ குர்வந்தஹ சந்தி. தம் ச ராமம் வயமபி பஜாமஹ, தஸ்ய நாமம் நாம் சங்கீர்த்தனம் குர்மஹ. ராமனை மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய், காத்தும் உத்சுகா பவ. உத்திஷ்ட இதானிம் ஷையாம் தியஜ ராமகானம், ராமநாம சங்கீர்த்தனம் கர்த்தும் சஜ்ஜீ பவ வாய்த்திரவாய். கிமபி வதது இதி ஆக்வயந்தி கோபகன்யாஹ. இனித்தான் எழுந்திராய், அஸ்து சங்கீர்த்தனம் அனந்தரம் சாத், இனித்தான் எழுந்திராய் இத்தப்பரம் உத்திஷ்ட ஏதாவத் பர்யந்தம் ஸ்வபந்தி அஸ்தி, இதானிம் அத்ய இதானிம் இப்பொழுது இனி இனித்தான் எழுந்திராய் இதானிமபி உத்திஷ்ட. ஈதென்ன பேருரக்கம் உறக்கம் பேருரக்கம் மகாநித்ரா, குதக ஏஷா மகாநித்ரா தவ அனைத்தில்லத்தானம் அறிந்து. பஷ்ய அத்திர வயம் துவாம் ஆகூயமானாக அத்திர ஸ்மஹ சர்வேபி அத்திர ஆகதாக கிம் ஜாத்தம் இது அனைத்தில்லத்தானம் அறிந்து. அத உத்திஷ்ட பகிராகச்ச அஸ்மாபிஹி சஹ கச்ச இதி ஆக்வயந்தி. ஏஷேவ பத்யஸ்ய அர்த்தஹ சாமானியதஹ. ஸ்வாபதேஷ விஷயே பக்தியோக நிஷ்டாஹ மோக்ஷஸ்ய கிருதே பக்த்யாவா ப்ரபத்யாவா இதிஹி உச்யதே. பக்தியோகேனாபி பகவந்தம் பிரீத்தம் கர்த்தும் சக்யதே ப்ரபத்யா அபி அபிவா. ஏ பக்தியோகம் கர்த்தும் அருகந்தி தே பக்தியோகமேவ ஸ்வீகுர்வந்து. ஏஷாம் தத் நைவ சக்யம் தே ப்ரபத்தி மார்க்கம் ஸ்வீகர்வந்து இதி. அதஹ பக்தியோக நிஷ்டாஹ ஏவ மஹிஷ்யஹ மஹிஷா துல்யாஹ. யதோ ஹி மஹிஷாஹ யதா சரணாய நீயந்தே ந ஜடிதி தே சலந்தி கச்சந்தி. எத்திர குத்ராபி ஜலம் வித்யேத தத்ர கத்வா நிமக்னாஹ சந்தி. த்வரையா நைவ கச்சந்தி தத்வத் பக்தியோக நிஷ்டாஹ அபி பகவந்தம் அனுபூய அனுபூய பிராயேன தாதுஷமேவ பகவந்தம் பிராப்னுவந்தி இதி பாவஹ. அத்த கர்ம விசாரே ஸ்வதர்மம் விஹாய அகிருத்வா பகவதஹ கைங்கரியம் கர்த்தும் சக்கியதேவா சாதுர்வா இதி பிருச்சதே சேத் ஏவம் உச்சதே. ஆக்ஞா கைங்கரியம் அனுஜ்ஞா கைங்கரியம் இதி விபஜ்ஜதே கைங்கரியம் கர்ம அப்படி ஆக்ஞா கர்ம அனுஜ்ஞா கர்ம கர்ம ஏவ கைங்கரியம் பிரயேன அஸ்மன் மதே ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தே யத்கிமபி கர்ம கிரியதே தத் கைங்கரியமேவ பகவதஹ பகவதஹ ஆக்ஞா பரிபாலனமபி கைங்கரியமேவ. யதி பகவத் கைங்கரியே மக்னஹ கோபி வர்த்ததே தர்ஹி தத் பரித்யஜ்ய ஸ்வதர்ம ஆச்சரணம் க்ளேஷாய பவதி தத் சக்யம் நைவ ஸ்யாத். தர்ஹி பகவதஹ கைங்கரியம் சமாப்ய சமாபனம் கிருத்வா அனந்தரம் கர்ம கர்த்தவ்யம் இதி அதுவா சங்க்ஷேப ரூபேன கர்த்தவ்யம் இதி. யதா லக்ஷ்மணஹ ராமேன சக வனம் கதவான் சக தசிய அக்னி கர்ம சர்வம் தியக்த்வா ஏவ கதவான். ராமஸ்ய கிருதே கைங்கரியம் கிரியமானஹ சக கரிஷ்யமானஹ சக யத்யத் கர்ம சக்யமாசீத் ததேவ கிருத்தவான் இதி பாவஹ. யதோஹி தஸ்ய பத்னி அயோத்தியாயமேவ ஆசீத். பத்னிம் வினா யத் கர்ம கர்த்தும் அசக்கியம் தத் ந கிருத்தவான் தன் ந கிருத்தவான் இதி. யத்கிமபி கைங்கரியம் ஆரம்பதே கோபி ஸ்ரீ வைஷ்ணவஹ தஸ்ய மத்யே ஏவ கர்மானுஷ்டான வேலா சம்ப்ராப்தா தர்ஹி கிம் கர்த்தவ்யம். பகவதஹ வா அதவா பாகவதஹ வா கைங்கரியம் க்ரியமானே சதி யதி ஸ்வதர்மஸ்ய அனுஷ்டானஸ்ய க்ருதே காலஹ சஞ்சாதஹ சேத் கிம் கர்த்தவ்யம் இதி சேத் பூர்வம் யத் ஸ்வீகிருதம் தத் கைங்கரியம் சமாப்ய அனந்தரம் ஸ்வதர்ம அனுஷ்டானம் கர்த்தவ்யம் இதி பாவஹ. ஏதேவ தத்ர ஸ்வாரஸ்யம் பவதி. பக்தானாம் கிருதே பகவதஹ பாவஹ கஹ இதி ந அஸ்மாபிஹி ஞாதும் சக்யதே. அன்யான் த்ருஷ்ட்வா ஸ்வதர்மம் கிருதவந்தஹ வா ந வா இதி அஸ்மாகம் சிந்தனம் மா பவேத். அஸ்மாகம் யத் கர்ம வித்யதே தத் குர்மஹ யத் கைங்கரியம் வித்யதே தத் குர்மஹ. பகவானேவ சர்வேஷாமபி அஸ்மாகம் பாவம் ஜானாதி பாவக்ராஹி ஜனார்தனஹ யாவத் சக்யம் தத் குர்மஹ இத்யுக்த்வா கணைத்தேலங் கற்றிலமை இதி பத்யஸ்ய அர்த்தஹ உக்தஹ பவதி. அனந்தரம் த்ரயோதஷ பத்யஸ்ய புள்ளின் வாய் கீண்டானை இதி பத்யஸ்ய அர்த்தம் பஷ்யாமஹ. மகாந்தஹ தன்யவாதாஹ. நம சர்வேப்யஹ ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.